எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுமோ, விடை பெறும் நேரம் வரும்போதும் சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். பரவசம் இந்த பரவசம் என்னாலும் நெஞ்சில் தீராமல் எங்கே வா. சந்தங்கள்